श्रीमाधवान् सुदाम्बुदिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपाप्तचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् षटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य संस्कारमाभ्य ग्रन्थान् वीररुद्धीषटारेः नस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमस्तीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमस्तीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् अस्मद्गुरुभ्यो नमः. சீதாவிவாகம் தலைப்பு இன்னைக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமபிரானை காட்டிலும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டவள், மதிக்கப்பட்டவள், போற்றப்பட்டவள் சீதை. சிறையிருந்தவளின் ஏற்றத்தை சொல்லுமாம் இராமாயணம், புகுந்து போனவனின் ஏற்றத்தை சொல்லுமாம் மகாபாரதம்னு ஒரு பழமொழி சொல்லுவார். அதனால ராமாயணத்தில் சீதையினுடைய ஏற்றமும் மகாபாரதத்தினுடைய அந்த கிருஷ்ணனுடைய ஏற்றமும் தான் சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெள்ள தெளிவா இந்த பழமொழியிலேருந்து நமக்கு புலனாகிறது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு காண்டமா எடுத்துட்டு பார்த்தோம்னா சுந்தரகாண்டத்தில் ராமனை பத்தி மத்தவா பேசுற மாதிரி வருமே தவிர, அதுல சுந்தரகாண்டத்தினுடைய காப்பிய நாயகி சீதா பிராட்டி, நாயகன் அனுமன். அதனால அந்த ராமருக்கு எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை. அதனால ஒரு ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா பூர்த்தியா அதுல ரொம்ப உத்கிருஷ்டமானது, அதாவது மிகச்சிறந்த பகுதி எதுன்னா அந்த சுந்தரகாண்டம் தான். அதனாலதான் அதுக்கு பேரே சுந்தரகாண்டம்னு, ரொம்ப அழகுடைய காண்டம்னு சொன்னான். அது மட்டுமல்ல, அந்த சுந்தரகாண்டம் இப்பவும் பார்த்தேன்னா பூர்த்தியா ராமாயணம் பாராயணம் பண்ண முடியாதவாள்லாம் சுந்தரகாண்டத்தை மட்டுமாவது நிச்சபடி பாராயணத்துல வச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அது என்டையர் ராமாயணத்தை காட்டிலும் இது வசதி அப்படிங்கறதான ஒரு கோட்பாடு இன்னைக்கும் நம்மிடையே பரவலாக இருக்கு. கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ. இப்போ ஒரு தெய்வத்தினுடைய குணாதிசயங்கள் அவரை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது ஸ்ரீ ராமபிரானை மட்டுமே நாம் கருத்தூண்டி கற்க வேணும். அப்படி கற்றாலொழிய நாம் இறைவனை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. கல்லாதவர் இலங்கை ஈடழித்த காகுத்தன எல்லால் மற்றோ தெய்வம் யானிலே நரழ்வர். அந்த மாதிரி இந்த இலங்கையை சின்ன பின்னப்படுத்தினானே ராமன், அவனை காட்டிலும் வேற உசந்த தெய்வத்தை நான் இதுவரையில் பார்க்கவில்லைன்னு ஆழ்வாருடைய அனுசந்தானம். இதுல சீதையினுடைய பிறப்பை பத்தி நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். அவர் அந்த ஜனக மகாராஜா யாக பூமிய ஏர்கொண்டு உழும்போது அந்த மண்ணிலிருந்து கிடைத்தவளாயே அவள் சீதை. இப்படி சீதையானவள் நாளொரு மேனி பொழுதொழு வண்ணமாக வளர்ந்து வருகிறாள். அந்த சீதை கிடைச்ச போது இவருக்கு அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் ஊர்மேல பிறக்கிறார், அது வேற விஷயம். அப்போ முதல்ல இவருக்கு இல்லாத போது இருந்ததுனால இப்போ அதுவும் அரண்மனை கேட்கவே வேண்டாம். அதனால ரொம்ப சீரும் சிறப்புமா எல்லாருடைய அன்பையும் பாராட்டுதலையும் பெற்று அந்த சீதா பிராட்டியானவள் கிரமேண வணந்து வருகிறாள். இப்படி இருக்கும்போது, அவள் சிறுமியாக இருக்கும்போது, அந்த ஜனக மகாராஜா சிவதனுசு அதை வச்சுட்டு இருக்கார். அது ஒரு 100 பேர் வந்தாதான் 1 இன்ச் அது நகர்த்த முடியும், அவ்வளவு பாரமானது வலிமையானது. அதை ஒரு பெட்டியில உள்ள வச்சு வச்சிருக்கா. இவ தோழியோட பந்து விளையாண்டு இருந்தா. பந்து விளையாடும் போது அந்த பூட்டிக்கும் கீழே அந்த பந்து போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணா, அனாயசமா பீச்சுகையினால அதை அப்படியே வெளியில திருப்பி விட்டு உள்ள பூந்து அந்த பந்து எடுத்துன்னு வந்துட்டான். இது ஜன மகாராஜா பாக்குறார். 100 ஆட்களால் கூட நகர்த்த முடியாததான ஒரு சிவதனுசு உள்ளதான இந்த பெட்டிய இந்த பொண்ணு இவ்வளவு அநாயசமா பண்றாங்க. அப்போ இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் இந்த சிவதனுசுவை நன்னா நாணேற்றி அதை நன்றாக பிரயோகிக்க தெரிஞ்சவனாயிருக்கணும். அப்படி இருந்தாதான் அது அவன் மட்டுமே இவளுக்கு ஏற்றவனாக இருப்பான்னு மனசுல செஞ்சுட்டு, அதனால சீதையை விவாகம் பண்ணிக்கணும்னு யார் நினைக்கிறாளோ, எந்த மகாராஜா நினைக்கிறானோ அவன் இந்த சிவதனுசுவை நாணயத்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு சுல்கம், அதாவது அது பணைய பொருள், அதை பண்ணாதான் அந்த சீதையை அடைய முடியுங்கிறதான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தான். அதே மாதிரி எத்தனையோ ராஜாக்கள் வந்தா பார்த்தா முடியல. இப்போ இந்த மாதிரி நாட்கள் சென்று கொண்டிருந்த பொழுது விஸ்வாமித்திரர் அந்த காட்டகை அவருடைய தவத்துக்கு ரொம்ப இடையூறா இருந்ததுனால ராமனையும் லக்ஷ்மணனையும் கோரி பெறுவதற்காக அயோத்தியிலே தசரத மகாராஜாவுடைய சபைக்கு செல்கிறார். ஒரு பெரிய மாமுனி, அதனால அவருக்கு சிறந்த வரவேற்பை கொடுக்கிறான் தசரதன். அப்புறம் தன்னுடைய க்ஷேம லாபங்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொண்டு பின்னர் தான் வந்த காரியத்தை நிறைவேற்றும்படி அவர் சிலை வேண்டுகிறார். அதாவது யாக சம்ரக்ஷணத்துக்காக அந்த யாகத்தை நான் சரிவர நடத்தும் போது அதற்கு ஏதும் அசுரர்களாலே தடை வராதபடி இந்த ராமலட்சுமணர்கள் காவல் புரிந்து என்னுடைய தவத்தை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய யாகத்தை காப்பாற்ற வேண்டும். தசரதஞ்சமா நானே வரேனே, இல்ல என்னுடைய படைகளோட வரேனேன்னா, அதெல்லாம் இல்ல, இவனை மட்டும் கொடுங்கோ அப்படின்ங்க. இவனுக்கு இது விஸ்வாமித்திரர் கேட்கறதுல கொஞ்சம் கூட ஏற்பு இல்லை. அது என்ன பதில் சொல்றதுன்னு அவன் பத்னியான கௌசல்யாதேவி பார்க்கறான். அவ தாராளமா அனுப்புங்கன்றா. வசிஷ்டரை பார்க்கறான். இந்த ராமனுக்கு நல்லது பண்றதுக்கு தான் இந்த விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், அதனால துணிந்து அனுப்புனா. ஏன்னா விஸ்வாமித்திரரை வசிஷ்டரை காட்டிலும் நன்னா தெரிஞ்சுகின்றவா யாருமே இல்லை. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் எலியும் புனியுமா அவ்வளவு வைரியா எதிரியா இருந்தவா. இவருடைய வாயிலிருந்தே அந்த ராஜரிஷியாக இருக்கும் ஜாதி மகாராஜாவுடைய புள்ளதான விஸ்வாமித்திரர், அந்த விஸ்வாமித்திரர் ராஜரிஷியா இருந்தாலும் வசிஷ்டரை போன்று தானும் பிராமண ரிஷி பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை பெறணும்னு என்னவோ படாத பாடுபட்டான். கடைசியில அவமானப்பட்டு அவன் தலை குனிந்திருக்கும் போது அப்ப சொல்றார், இப்போ உன்னை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா ஒரு பிராமணனுக்கு அந்த வினயம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால அந்த வினயத்தினாலே இப்ப நீ காட்டின பத்தியா அதுதான் உண்மையான பிராமணனுடைய குணம். இத்தனை நாளா க்ஷத்திரியங்கிறதுனாலே உன் ரத்தத்துல திமிர் இருந்தது, இப்ப அது இல்லாத எப்ப நீ வினயனா இருக்கியோ ரொம்ப கீழ்ப்படிந்து தாழ்மையுடன் இருக்கியோ இப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வசிஷ்டர் வாக்கால் பிரம்ம ரிஷின்னு விஸ்வாமித்திரருக்கு வந்ததா ஒரு சொல்லுவா. இந்த யாக சம்ரக்ஷணத்துக்காக இவனை விஸ்வாமித்திரர் ஏன் வேண்டி கேட்டுக்கொண்டார்னா, தான் முன்பு பண்ணின அபராதத்திற்கு ஒரு கொடும் பாதக செயலுக்கு தான் பிராயச்சித்தம் பண்ணிக்கிறதுக்காக இதே இஷ்வாகு குலத்துல ஹரிச்சந்திரன் ஒரு மகாராஜா அவனை எப்படியாவது பொய் பேச வச்சு தான் ஜெயிக்க வேணும் அப்படின்னு சபதம் போட்டு வந்தார். கடைசி வரைக்கும் அவனுக்கு எவ்வளவோ துன்பங்களை கொடுத்தும் அத்தனை துன்பங்களையும் அவன் அனுபவித்தானே எண்ணி ஒரு வார்த்தை கூட பொய் சொல்லல. அதனால அவனுடைய மனைவியான சந்திரமதியை, அந்த மகாராணியை மகாராஜாவிலிருந்து பிரித்த அந்த பாபத்திற்காக இந்த இஷ்வாகு குலத்திலே பிறந்த ராமனுக்கு ஒரு நல்ல வதுவை சேர்த்து வைத்து நாம் அதற்கு பிராயச்சித்தம் பண்ண வேணும்னு நினைச்சோம். அதனாலதான் இந்த தாடகா சம்ஹாரம்ங்கிறது ஒரு வியாஜமே என்று, ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு தாடகை இவனே ஏற்கனவே ராஜா, நல்ல வில்வித்தை எல்லாம் பற்றியும் மற்ற ரிஷிகள் போல முனிவர்களோட இல்லை, தபோ வலிமையும் அபாரம். அதனால தன்னுடைய தபசினாலேயே எத்தனை ராட்சசால் வந்தாலும் எரித்திருக்க முடியும் இவனால். இருந்தாலும் ஏன் ராமன கூறி கேட்டான் தசரதத்திலேன்னா, இந்த இஷ்வாகு கம்சத்துக்கு நாம் ஒரு நல்லதை பண்ணணும், அப்போ அது நமக்கு ஹரிச்சந்திரனை நாம படுத்தின பாட்டுக்கு ஒரு பிராய்ச்சித்தமா அமையுங்கிறதுனாலே தான் கேட்டான். ஒரு வரன் எப்படி இருக்க வேணும்னு சாஸ்திரம் சொல்றோம். அத்தியற்புதமா கன்யா வரயதே ரூபம் மாதாவித்தம் பிதாஸ்ருதம் பாந்தவாக்குலமிச்சந்தி மிருஷ்ட அன்னம் இதரே ஜனாஹானு தர்மசாஸ்திரம். வரன் எப்படி இருக்கணும்னா, கன்யா வரயதே, அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இருக்காளே மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாளாம். அது ரூபம், அவ்வளவு நல்ல மற்றவர்களை ஆகர்ஷிக்கிறதான ரூபம், கவர்ந்திழுக்கும்படியான ஒரு அழகு கவர்ச்சி வேணும்னு நினைப்பாளாம். மாதா வித்தம், இவன் நல்ல பணக்காரனா, என் பொண்ணை வச்சு நன்னா கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்துவானா, நன்னா சம்பாதிக்கிறானா, நல்ல வேலையில இருக்கானா அப்படிங்கறத அம்மா பாப்பாளாம், பொண்ணுடைய அம்மா. பிதா ஸ்ருதம், அந்த பிதாவானவன், இவன் நல்லொழுக்கத்தோடு இருக்கிறானா, இவன் நல்லவனா, வெறும் பணக்காரனா மட்டும் இருந்தா போறாது, நல்லொழுக்கமுடையவனாக இருக்கிறானா, பிறரால் கொண்டாடத்தக்கக்கூடிய அந்த குணங்கள்லாம் அவங்கிட்ட இருக்கா, இதெல்லாம் பிதா பார்ப்பான். பாந்தவாக குலமிச்சந்தி, அவனுடைய அந்த பெண்ணுடைய உறவினர்கள் நல்ல குலங்கோத்திரத்திலேருந்து பையனை நம்ம சொந்தக்காரா எடுத்திருக்காளா, நல்ல அருமையான குலங்கோத்திரத்திலேருந்து வரதா, ஏன்னா அப்பதான் நம்ம குலம் செழிக்கும் அவளுடைய இது. அப்போ அவ குலத்தை பார்ப்பாளாம். மிருஷ்ட அன்னம் இதரே ஜனாக, மற்றவாளுக்கு கல்யாணத்துல போனா நன்னா அரிசுவை உண்டி கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமான்னு பார்ப்பாளாம். இது கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதாஸ்ருதம் பாந்தவாக குலமிச்சந்தி மிருஷ்டாண்ணம் இதரே ஜனாகான்னு சாஸ்திரம் சொல்லித்து. இப்போ வர சாமியத்துக்காக இங்கே ஒரு சுஷ்கமா அந்த சிவ தனுஷம் வச்சிருக்காள் இல்லையா, அதை யாரு வந்து நாணயத்திராளோ அவளுக்கு தான் சீதையை கொடுப்பேன்னு, அந்த வில்லை முடித்து ராமன் அதை அது வில்ல அப்படியே கையில எடுத்தானா, அவன் எடுத்ததும் தெரியல அந்த வில்லு முறிஞ்சதும் தெரியல இல்லையா, எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர், டபார்னு ஒடிஞ்ச சவுண்டு மட்டும் அவளுக்கு கேட்டதுன்னா, அப்போ எவ்வளவு அனாயசமா, எவ்வளவு மிக குறுகிய காலத்துல அந்த வில்ல எடுத்து அவன் நாணயத்திருப்பான்னு பாருவோம். அந்த வில்லு ஒடிஞ்சது, வில்லு ஒடிஞ்சா இப்போ இங்க என்ன வில்ல நாணயத்தனும் அந்த இலக்குல அடிக்கணும் இல்லையா, இப்ப அது இல்லாத வில்லே ஒடிஞ்சு போச்சுன்னா இவனுடைய பராக்கிரமம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவள் யாருக்கும் சந்தேகம் இல்ல, ஜனக மகாராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா தசரத மகாராஜாவுடைய பிள்ளை, கௌசல்யனுடைய பிள்ளை, அதனால இத காட்டிலும் நல்ல வரன் நமக்கு நிச்சயமா கிடைக்காது, அதனால இதுவே எம்பெருமானுடைய அருள்னு அவன் நினைச்சான். அது மட்டும் இல்ல, ராமனுடைய குலமோ ரகுகுலம், இது இவனுடைய குலமோ அதாவது ஜனகருடைய குலமோ விதேக குலம், அப்போ ரகுகுலத்துக்கு ஏற்ற குலம் இந்த விதேக குலம், இந்த விதேக குலத்துக்கு ஏற்ற குலம் ரகுகுலம்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாராம். அதுக்கப்புறம் அந்த நாலு பெண்கள், இவா நாலு பேரு, ராமனுக்கு சீதையையும் லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையையும் பரதனுக்கு மாண்டவியையும் சத்ருகனுக்கு ஸ்ருத கீர்த்தியையும், இதுல சீதை ஊர்மிள ரெண்டு பேரும் ஜனகருடைய பெண்கள், மாண்டவி ஸ்ருத கீர்த்தி ரெண்டு பேரும் ஜனகருடைய தம்பியான குசத்வசனுடைய பெண்கள். இந்த நாலு பேரையும் தசரத மகாராஜாவுடைய நாலு புத்திரர்களுக்கும் விவாகம் பண்ணலாம், பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிண்டு இந்த ராமன் வில்லை ஒழித்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு உடனே அதிவேகமாக செல்லும் குதிரைகள் பூட்டிய ரதத்திலே தூதுவர்களை அனுப்பி உடன் அந்த தசரதர்கள் அப்புறம் அவர்கள் சேர்ந்த சொந்தக்காரா எல்லாரையும் இங்க மிதிலாபுரிக்கு வரும்படியாக விண்ணப்பித்து அனுப்பினான். அவளும் தூதுவா போய் சொன்னான். உடனே அவர் ஒரு மந்திராலோசனை பண்றார் தசரதன். வசிஷ்டர் சொல்றார், இத காட்டிலும் ஒரு வசந்ததான வரன் இதுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அதனால இத உடனே ஒத்துக்கோ, வா நம்ம போகலாம். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, விஸ்வாமித்தர் ஒரு நல்லது பண்றதுக்காகத்தான் ராமலட்சுமன் கூட்டின்னு போறான், நீ தானே பயப்பட, இப்ப வா நல்லது பண்ணு, கல்யாணத்தோட செய்தி அனுப்பிச்சிருக்க, வா போலான்னு எல்லாரும் வர. அப்போ ராமலக்ஷ்மணயோஹோ ராஜன் கோதானம் காரியஸ்வஹ பிதுகாரியம் ச பத்ரம் தே ததவைவாஹிகம் குருன்னு அந்த வரர்களுக்கு வசிஷ்ட மாமுனி விரதத்தை பண்ணி வைக்கிறார். நாலு பேருக்கும் கல்யாணத்துக்கு மூணு நாள் விரதம் பண்ணணும், அத விரதத்தை பண்ணி வைக்கிறார். அதே சமயத்தில் இந்த சீதை முதலான நாலு பேருக்கும் சதானந்தர், சதானந்தர் யாருன்னா அந்த கௌதம பத்னி அகல்யை இருக்காளே, இந்த கௌதமருக்கும் அகல்யைக்கும் பிறந்தவர் இந்த சதானந்தர். அவர்தான் இந்த விதேக தேசத்து ராஜாவான ஜனக மகாராஜாக்கு புரோகிதர். எப்படி வசிஷ்டர் அயோத்திக்கு தசரத மகாராஜாக்கு புரோகிதரோ அதே மாதிரி இவர் குலகுரு. அந்த நாலு பேருக்கும் திருமணம் நடைபெற வேணும். அப்போ ஒரு மிகப்பெரியதான இடையூறு ஒன்று தென்பட்டது. என்ன? ஒரே ஒத்தருக்கு பிறந்த நாலு பேருக்கும் ஒரே சமயத்தில் கல்யாணம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு தர்மசாஸ்திர விசாரம் நடந்தது. அது ஒவ்வொரு பண்டிதர்களும் பேசினா. அப்ப வசிஷ்டர் முத்தாய்ப்பா பேசினார், இதுல ஒன்னும் இதே இல்லை, பிதா ஒன்றாக இருந்தாலும் அவளுடைய மாதா மூணு பேர் இல்லையா, அம்மாக்கள் மூணு பேர். அப்போ லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் மட்டும் வேற வேற முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணினா அது சாந்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லி இந்த நாலு பேருக்கும் பிரத்யேகமா நாலு மணமேடை தயாரித்து அதுல இந்த நாலு பேருக்கும் விவாகம் நடைபெறது. வசிஷ்டர் தர்மசாஸ்திரத்தை ரொம்ப ஊனி பார்த்து எந்த தப்பும் இல்லையா அப்படின்னு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மகாராஜாவான இவருக்கு சொல்றார், இன்னுமே காரியங்கள் சிறப்புற நடைபெறலாம்னு அப்படின்னு அனுமதி கொடுக்கிறார். அப்போ ஒத்தொத்தொருக்கா கன்னியாதானமாகி தசரதன் அவரோட பிள்ளைக்கு பாணிகிரகணம் பண்ணிக்கிறான். இது பாணிகிரகணம்ங்கிற ஒரு சொல்லே நம்ம சம்பிரதாயத்திலே அத்தி அற்புதமான சொல். கிரகணம்னா என்ன? பிடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ சூரியனையோ சந்திரனையோ ராகுவோ கேதுவோ பிடிச்சா கிரகணம் போகும். நம்ம லைஃப்லயும் அப்படிதான் கிரகணம் இல்லையா? எப்ப ஒருத்தன் ஒத்தி கையை இவன் பிடிச்சானோ அன்னைக்கே இவனுக்கு பிடிச்சது கிரகணம். நான் போட்டோகிராஃபர் கூட ஸ்மைல் பிளீஸ், இன்னுமா உன் லைஃப்ல நீ சிரிக்க போறதுலடா பாவி, இப்ப மொத்தமா சேர்த்து சிரிச்சு விடுவோம். அந்த மாதிரி இந்த முதல்ல சீதைக்கு கன்னியாதானம், அத தசரத மகாராஜா ராமனுக்காக பெற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த கன்னியாதானத்தின் போது ஒரு அருமையான ஸ்லோகம், இந்த ஒரு ஸ்லோகம் தான் ராமாயணத்தினுடைய உயிர் நாடி. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நம்ம ரொம்ப விசதமான அர்த்தத்தை பார்த்துட்டோம்னா இந்த முழுமையான சீதா விவாகத்தை நாம நல்லா புரிஞ்சுக்க முடியும். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீச்சயேனாம் பத்ரம் தே பாணிங் கிருண்ணீஷ்வ பாணினாஹான்னு அந்த ஸ்லோகம். அதுல முதல்ல இயம் சீதான்னு ஆரம்பிக்கிறார் ஜனகர். இயம் சீதா, இதோ இந்த சீதை, உன் பராக்கிரமத்தாலே ஹே ராமா நீ சிவதனுஷ ஒடிச்சியே, அதனுடைய புருஷார்த்தம் என்ன, அதனுடைய பலன் என்ன, இதோ என் பொண்ணு வந்து உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி நிற்கிறா, அவளை பார் அப்படின்னார். நீ யோனிஜன், இவளோ அயோனிஜன். யோனிஜன்னா அதாவது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவள், இவள் கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவள். அதனால உன்னை காட்டிலும் வசதி, உன்னை காட்டிலும் வசதியா இருக்கிறதான இந்த சீதைய இப்போ நன்னா பார்த்துக்கோ, சர்வ மங்களங்களையும் எல்லாருக்கும் வாரி வழங்குபவளான இந்த சீதையை நன்னா நிமிந்து பார்த்துக்கோ. நீ அகஸ்தியருடைய சித்தாசிரமத்திலே தாட்டகாவனம் விதம் முடிஞ்ச பிற்பாடு வந்து தங்கினியோனோ, அப்போ அங்கிருந்த மகர்ஷிகள்லாம் சீதையினுடைய குணத்தையும் அழகையும் புகழ்ந்து பேசினார்கள், அதை நீ கேட்டுருந்தே இல்லையா? அப்போ சீதை எப்படி இருப்பா, இப்படி இல்ல, இவ்வளவு அழகு நிறைந்த ஒரு பொண்ணு உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டியே, அந்த சந்தேகம் தீரும்படியாக இப்பொழுது அவளை நன்றாக உற்றுப்பார். அப்புறம் ஈடு இணை இல்லாத அழகு தேவதை சீதை, சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. அந்த அழகான மகாலட்சுமியை இப்பொழுது உன் இரண்டு கண்களையும் நன்றாக திறந்து பாருங்கிறாராம் எம் சீதா. இந்த சீதை இருக்காளே, இவள் மின்னலை போன்றவள், அவ்வளவு பிரகாசம் உடையவள். அப்போ இவளை பார்க்கும் போது உன் கண்ணானது கூசும், அதனால கண்ணை நன்னா விழிச்சு அந்த சூரியன் அதிகமா இருந்தா இப்படி முன்னால ஒரு இது வச்சு பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கையாவது கண்ணுக்கு நேரா வச்சுட்டு இவளை இப்போ நன்னா பார். அப்போ மின்னலை போன்று கூசுகின்ற பிரகாசத்தையுடைய இந்த சீதையை இப்பொழுது நன்னா பார்த்துக்கோ. உடனே நன்னா பாரு, நன்னா பாருன்னு ஏன்னா சொல்றீர், இப்ப பாக்குறதுக்கு தானே இருக்குன்னா, அதுக்கு இல்ல, இந்த சீதை எப்படி இருப்பாரோ என்னவோ அவசரப்பட்டு வில்ல முடிச்சு விட்டோமே, இப்போ இந்த சீதையை நம்ம தள்ள கட்ட போறாளே, இவ அழகா இருப்பாளா குணவதியா இருப்பாளா, இப்படி உனக்கு எத்தனையோ சந்தேகம் இருந்ததோனோ, இப்ப இவள் எப்படிப்பட்ட அழகுடையவள்ங்கிறத நீ உன்னுடைய ரெண்டு கண்ணையும் திறந்து நன்னா பாருன்னா. உன்னுடைய அழகு தோல் கண்டார் தோளையே கண்டார்னு அந்த ராமன் நடந்து போகும்போது தெருவில் அவ தோலை பார்த்தவா அந்த தோலை விட்டு அவ கண்ணை எடுக்க மாட்டாளாம். அது அவன் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி போய் மறையற வரைக்கும் அந்த தோலை ஒன்னையே பார்த்துட்டு இருப்பா, ராமனுடைய மற்ற அவயவங்களை பார்க்க மாட்டா. அப்படிப்பட்ட ஆண் அழகன் அந்த ராமன். ஆனா இவ ஓ அழகையெல்லாம் தோற்கடிக்கக்கூடிய அழகு அந்த முகத்திலே பிரகாசிக்கின்ற அந்த ஜாஜுல்யத்தை பார்னு காமிச்சு கொடுத்தாராம். மற்றவர்களுக்கு நீ சிந்தாபகாரிணன், அதாவது எல்லாருடைய சிந்தையும் தன் பக்கம் கவரக்கூடியவன் ராமன். அப்படிப்பட்ட ராமனுடைய சிந்தையே கவரக்கூடியவள் இந்த சீதை, உன்னுடைய மனதை கவர்ந்த இந்த சீதையை நன்னா உற்றுப்பார். மங்களம் மங்களானாம்னு நீ இருக்க சகஸ்ரநாமத்தில் அப்படித்தானே சொன்ன, ஆனா மங்களானாம் ச மங்களம்னு உனக்கு எல்லா மங்களங்களையும் நல்க போகின்ற இந்த சீதையை நன்றாக கண்ணை திறந்து பார் அப்படின்னு சொன்னாராம். நீ உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய நிழல், உன்னுடைய சரீரம் பகவானுடைய ஆத்மா பிராட்டி, பகவானுடைய நிழல் பிராட்டி, பகவானுடைய சரீரம் மகாலட்சுமி அப்படின்னு அந்த பிராட்டியான மகாலட்சுமிய வேதம் வர்ணிக்கிறது. அப்படிப்பட்ட வேதங்கள் போற்றும் இந்த சீதா பிராட்டியை நன்றாக பார். உன்னுடைய கண்களையும் மனசையும் எப்பொழுதும் விட்டு அகலாதவளை இப்பொழுது நன்றாக பார். போக்யம் என்ன, போகோபகரணம் என்ன, போகஸ்தானம் என்ன, இப்போ எல்லாம் ஒரு சேர அமைய பெற்ற இந்த சீதையை நன்றாக பார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு தின்பண்டம் ரொம்ப பிடிக்கும், முறுக்குன்னு வச்சுங்களேன், கை முறுக்கு. இந்த கை முறுக்கு வீட்டில் இருக்கு, நாம இங்க இருக்கோம். இப்ப நம்ம சாப்பிடணும்னு நினைச்சா கூட சாப்பிட முடியுமோ? இல்ல. ஏன்னா போக்கியமான முறுக்கு வீட்டில் இருக்கு, போகோபகரணமான அந்த உங்க வாய் இங்க இருக்கு, போகஸ்தானம் ரெண்டும் வெவ்வேறா இருக்கு. அதனால அந்த முறுக்க தின்பது என்பதான அனுபவத்தை நாம் அடைய முடியாது. முறுக்கும் இருக்கு, நீங்களும் வீட்டிலேயே இருக்கீர்கள், உங்களுக்கு வயிற்று வலி. அந்த ஒண்ணு அந்த வயிற்று வலி நின்னா போறோம் சாப்பிடணும்னு உங்களுக்கு தோணவே தோணாது. அப்போ முறுக்கும் இருக்கு, போக்யமும் இருக்கு, அதை சுவைக்க உங்க வாயும் இருக்கு, போகோபகரணமும் இருக்கு, ரெண்டும் போகஸ்தானத்திலையும் இருக்கு. ஆனா உங்க போகோபகரணமான வாய் அதுக்கு ஒத்துழைக்கல, சாப்பிடணும்னு நினைக்கல. அப்போ அங்கேயும் போகம் ஏற்படாது இல்லையா? அப்படி இந்த போக்யமான வஸ்து, அந்த போக்யமான வஸ்துவை அனுபவிக்கக்கூடியதான உபகரணமான உங்களுடைய இந்திரியங்கள் அல்லது புலன்கள், அது இருக்கும் இடம் மூன்றும் ஒன்னா இருக்கணும். அதே மாதிரி இதோ சீதா மிக போக்யமானவள், உன்னுடைய போகோபகரணத்தாலே நீ இவளை நன்றாக பார் அப்படின்னு சொல்லி பார்க்க சொன்னாராம். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா நிழல் சரீரம்னு வேதம் சொல்லித்தே, அதுக்கு இவளோ மண்ணிலிருந்து பிறந்தவள், அதனால இந்த பூதேவி கொடுத்த ஸ்ரீதேவியை நன்றாக பாருனாலாம். ஏத சொன்னார்னா, நிர்தோஷியான சீதையை பாருங்கிறதுனாலே இது தோஷம் இல்லாதவள், நீ தோஷத்துடன் கூடியவன். ராமன் தோஷத்துடன் கூடியவன், ஆனால் சீதை எந்த தோஷமுமே இல்லாதவள். அப்படி ராமனுக்கு என்ன தோஷம் வந்ததுன்னு கேட்டா, நீ ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு இருந்த ராமம் தசரதாத்மஜம்னு மனிதனாக பரத்துவத்தை காட்டாமல் நீ இருந்தாய், ஆனா இவளோ ராகவத்வே அபவ சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி அந்யேஷு ச அவதாரேஷு ச விஷ்ணோஹோ ஏஷா அனபாயினின்னு உத்கோஷிக்கப்பட்டவள், அதனால இவளை நன்றாக பார் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு மேல இன்னும் சொன்னா, நீ கால்கோட்டு முனிவருடைய அந்த பாயசத்தை பருகியதனாலே கௌசல்யாதேவிக்கு புத்திரனாக பிறந்தாய். இவள் பூமாதேவி கொடுத்த சீதனம். அப்போ ஒரு மனிதனான அந்த ரிஷிசிங்கர் அல்லது கார்கோட்டு முனிவர் தமிழ் சொல்றமே, அவர் உண்டு பண்ணி கொடுத்த பாயசத்தை காட்டிலும் பூமாதேவி வசிதானே, அதனால பூமாதேவியினாலே கொடுக்கப்பட்ட இந்த சீதையை நீ நன்றாக பார். துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபி ஜனலக்ஷணம் ராகவா அருகதி வைதேகிம் தம் செய்யம் அசிதேக்ஷிணாம்னு பின்னாலே சுந்தரகாண்டத்திலே ஆஞ்சநேயர் சொல்ல போறார். அப்படிப்பட்ட அந்த அழகுடைய சீதையை உனக்கு ஏற்றவள் அவள், அவளுக்கு ஏற்றவள் நீன்னு மற்றவாள்லாம் பேசும்படியாக இருக்க போறவள் இப்பொழுது நன்றாக பாருனாலாம். நீயே ஒரு சமயம் சிறிய திருவடியான அனுமானிடத்தில் நஜீவியையும் க்ஷணமபி வினா தம் அசிதே க்ஷணாம் ராஜ்யம் வா திரிஷுலோகேஷு சீதவா ஜனகாத்மஜான்னு சொன்னியா இல்லையா? பரவாயில்லையே, சீதை ஒரு மாசம் சில கையில பிடிச்சிருக்கேன்னு சொன்னான், என்னால ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு பிரிஞ்சு வாழ முடியலையேன்னு சொன்னியே, அப்படிப்பட்ட அழகுடையவளை இப்பொழுது நன்றாகப்பா. ராஜ்யம் சகலம் சீதாயாக நாப்னியாக்கலாம்னு சராசில வச்சு நிறுக்கிறோம் இல்லையா? நிறுக்கும் போது சீதையினுடைய அழக நிறுத்தாளாம், ராமனுடைய அழகையும் நிறுத்தாளாம். சீதையினுடைய அழகுல 100 பங்கு 1/100 அந்த பாகத்தை எடுத்து தராசுல வச்சா, ராமன் முழு அழகையும் வச்சா, அப்போ சீதையினுடைய அந்த 100ல் ஒரு பாகம் அழகு தட்டு கீழே போயிட்டான். அப்போ ராமனுடைய பூர்த்தி அழகு மேலேயே இருந்ததுன்னா தராசு தட்டுல எது மேல இருக்கோ அது எடை குறைச்சு இல்லையா? இது கீழே போறதோ அதான எடை அதிகம். அதனால சீதையினுடைய அழகில 1/100 கூட ஒன்னு அழகு கிடையாது. அப்படிப்பட்ட அதிசுந்தரியான இந்த சீதையை பார்த்து காமிச்சாராம். அதுக்கப்புறம் மம சுதா இயம் சீதா மம சுதா, அடுத்த வார்த்தை இல்லையா, அத இவ வளப்பு பண்ணுதானே, இவளுடைய குலங்கோத்திரம் எல்லாம் சரியா இருக்குமோ சரியில்லையோ அப்படின்னு நினைக்காமல் எந்த கிருஷ்ணாவதாரத்திலே நீ கிருஷ்ணனாக வந்து பகவத்கீதையிலே 3ம் அத்தியாயத்திலே 20வது ஸ்லோகமா என்ன சொல்லியிருக்க, கர்மணை வகி சம்சித்தியம் ஆஸ்திதா ஜனகாதயஹான்னு, இந்த ஜனகனுடைய பெண்ணான சீதையை கிருஷ்ணாவதாரத்தில் அவசியமே இல்லை, ஜனகனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அவன் பொண்ணான சீதையை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, ஆனா அர்ஜுன் நீ சொல்ற. அப்போ அங்க கூட அந்த சீதையினுடைய அழக உன்னால மறக்க முடியல, அவதாரம் முடிஞ்சு அடுத்த அவதாரம் வந்தாச்சு, அப்ப கூட சீதையின் அழக உன்னால மறக்க முடியாத அளவுக்கு இருந்தியே இருக்க போறியே, அப்படிப்பட்ட அந்த சீதை என்னுடைய பெண் மம சுதா. சரி, பகவான் ஏளனமா சிரிக்கிறானா, சிரிச்ச உடனே மம இதி த்வயக்ஷரம் மிருத்யு நமம இதி ச சாஸ்வதம், ஏன் சிரிக்கிறான்னா, ஒரு பெரியவர் தபோனிஷ்டர் சாஸ்திரங்களை எல்லாம் கசடர கற்றவர் இந்த ஜனகர், அந்த வைசம்பாயனிடத்திலே வேதாத்தை நன்னா அத்தியனம் பண்ணவர், காலக்ஷேபம் பண்ணவர், அப்படிப்பட்டவர் மமகாரம் தோற்றும்படியாக மமசுதான்னு சொல்றாரே அப்படின்னு ஏளனமா ராமன் ஜனகரை பார்த்து சிரிக்கிறான். அப்ப சொல்றார், நானும் சாஸ்திரம் அறிவேன், இந்த சீதை மமசுதான்னு ஏன் சொல்றேன்னா, இந்த மமகாரமானது பெருமானிடத்திலேயும் பிராட்டி இடத்திலேயும் ஆச்சாரியரிடத்திலேயும் போகணும், அது அகங்காரப்படலாம் மமகாரப்படலாம், இவர் என் ஆச்சாரியன்னு மாறுபட்டலாம் இல்லையா, அப்படி இந்த ஆச்சாரியனுக்கு அடியேன் சிஷ்யன்னு தான் பெருமைப்பட்டுக்கலாம், அதுல தப்பே இல்லை. அந்த அகங்காரம் சாத்வீகமான அகங்காரம் தான், அது ராஜச அகங்காரம் அன்னு. அதனால இத நிறைய இடத்துல அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு தன்னை எப்பொழுதுமே நைச்சானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கும் சுவாமி தேசிகனும் கூட ஒரு காலகட்டத்தில் ஆச்சாரியாளை பற்றி சொல்லும்போது, காலம் வலம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூணும் தவநெறி மூட்டிய நாத முனி கடலே நாளும் தொழுதொழுவோம் நமக்கு ஆர் நிகர் நானிலத்தேன்னு மாறுதட்டுறார். பாருங்க, எங்களுக்கு சமமானவா இந்த 4 லோகத்திலையும் யார் இருக்கான்னு ஏமாறுதட்டுறார். யாம் பெரியோமல்லோம் நன்னும் தீரும் உரைப்பார் உளரென்றவரை நாடுவோமேன்னு அவ்வளவு வினயமா தன்னுடைய மற்ற பிரபந்தங்களிலேயும் ஸ்தோத்திரங்களிலேயும் தன்னை நைச்சானும் தந்தானம் பண்ணிக்கிற சுவாமி தேசிகன் ஏன் இங்க மாறுதட்டுறார்னா, நாத முனியை எங்களுடைய குரு பரம்பரையிலே அந்த பிரபன்ன குலத்துக்கு முதல்வராக நாங்கள் கொண்டிருக்கிறோமே ஆச்சாரிய பரம்பரையில, எங்களுக்கு ஈடு இணை உள்ளவர்கள் யாருன்னு அகங்காரப்படுறாரு. அந்த ஆச்சாரியனை பற்றியதான அகங்காரம் நிச்சயம் வேணும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலே இங்கே சீதை அப்படிப்பட்ட உயர்ந்தவள். என்ன, பெருமாள் பிராட்டி ஆச்சாரியன் மூணு பேருக்கும் அமகாரப்படலாம்னு இருக்கா? அப்போ பிராட்டி சாட்சாத் மகாலட்சுமி. அதனாலே மம சுதா, இந்த மகாலட்சுமி எனக்கு பொண்ணா பிறந்தாதனால, அதனாலே மம சுதா அகங்காரம் ஏற்பட்டு நான் சொல்றதுல தப்பே இல்லை. அப்புறம் இந்த மம சுதாங்கிறதுக்கு இவள் என் பெண்ணுன்னு தானே அர்த்தம் சொன்னோம். அப்போ என் பெண்ணான இவளை இட்டே இவள் ஸ்ரீ, அதனால உன்னை இன்னுமே எல்லாரும் ஸ்ரீயப்புதின்னு தான் சொல்ல போறா. இவள் ஸ்ரீ, இவளுக்கு பதியா நீ வருவதனாலே ஸ்ரீயப்பதின்னு தான் இன்னுமே பேரு. இவளை வச்சே தான் உனக்கும் வேதம் சொல்லித்து, ஹ்ரீச்சதே லக்ஷ்மி சபத்யம் அஹோராத்ரே பார்ஸ்வேன்னு சொல்லித்தோனோ. அதனால வேதமும் இதையே தான் உத்கோஷிக்கிறது. குடிப்பெருமை அது சொல்லி மாளாது. என் விதேக குலம் அப்படிப்பட்ட பெருமையுடைய குலம். அந்த சீதையினுடைய தந்தையான ஜனக மகாராஜாவுடைய ஆத்ம குணமோ அது இன்னி முழுக்க சொல்ல வேண்டியே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆத்ம குணம் புரிந்தியவர். இது நன்னா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சமயம் யாஜ்ஞவல்க்கியருக்கு, வியாசருடைய நேர் சிஷ்யர் யாஜ்ஞவல்க்கியர், யஜுர்வேதத்தை அவரிடத்தை கொடுத்து இந்த உலகத்தில் பரப்பும்படியாக வியாசர் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால வியாசர் இங்கே மிதிலா நகரத்துக்கு ஜனக மகாராஜாவினாலே ஆஹ்வானம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு அங்கே அவருக்குன்னு ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தின்னு அங்கே இருக்கார். மற்ற திருசெந்து முதலான முனிவர்கள் அவளோட இவரும் ஜனக மகாராஜாவும் காலக்ஷேபம் பண்ணுவார். ஆனா காலக்ஷேபம் ஜனக மகாராஜா வந்த பிற்பாடுதான், அவர் லேட்டா வந்தா கூட அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் காலக்ஷேபத்தை ஆரம்பித்தார். இது மற்றவாளுக்கு ஒரு மாதிரி, நம்மளெல்லாம் மதிக்கிறாளா பாரு, இங்கே ஆசிரமத்திலேயே இருக்கும், என்ன திறந்தாலும் பணம் காசு இருந்து ராஜாவா இருந்தா அவனுக்கு உள்ள மதிப்பே தனிதான் அப்படின்னு இவர்களுடைய ஒரு அரசல் முரசலா கேள்விப்பட்டார். சரி, இதை இவாளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த யாஜ்ஞவல்க்கியர் ஒரு நாளைக்கு அந்த ராஜீய விஷயத்தினால ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணணும், அதுக்கு சபையை கூட்டி அந்த ஆலோசனை எல்லாம் பண்ணி நிறைவேற்றிட்டு வர்றதுக்கு கொஞ்ச நாழி ஆயிடுத்து. அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த இது இவர் வந்த உடனே காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கிறார். காலக்ஷேபத்தை ஆரம்பிச்சு பாதியில தன்னுடைய தபோ வலிமையினாலே அந்த ஆசிரமத்தை சுத்தி நன்னா தீ கொழுந்து விட்டு எரியும்படியாக ஒரு இத இல்லாதத ஒண்ண உருவப்படுத்தி மற்றவாளுக்கு தெரியும்படியா பண்றார். பண்ண உடனே இந்த சிஷ்யன்ல இவர் அசையாத உட்கார்ந்துருக்கார் ஜனக மகாராஜா. சிஷ்யன் ஓடுறான், என் கோமணத்தை இப்பதான் குடியில காயப்போட்டேன், அது எரிஞ்சு பிடிச்சனா என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தன் ஓடுனான். இன்னொருத்தன் என் மடி செஞ்சு அங்க வச்சு விட்டேன், அது எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஓடுனான். ஒருத்தன் என் கமண்டலம், அத ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மரத்தை செதுக்கி செதுக்கி கமண்டலம் பண்ண, அது போயிடுச்சுன்னா பிராணமே போடும், திருப்பி இன்னொன்று பண்றதுக்கு அதை எடுத்து போறேன்னா அவன் ஓடுனான். திரும்பி பார்த்தா இவ்வளவெல்லாம் கேவலமான வஸ்துக்களுக்கு இவ ஓடுறாளே, நீ ராஜ்யத்துக்கே அதிபதி, நீ ஓடலையான்னா? நான் எத்த கொண்டு வந்தேன் வரும்போது, எத்த கொண்டு போக போறேன் போகும்போது, எல்லாம் அவன் கொடுத்தது. அதனால அவன் இதை வச்சுக்கணும்னா வச்சுக்கட்டும் எம்பெருமான், இல்ல அழிக்கணும்னா அழிக்கட்டும், எல்லாம் அவன் சித்தம், இதுல நான் யாருன்னு தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத உட்கார்ந்தாரான். இந்த ஓடனெல்லாம் உள்ள வந்தான் சிஷ்யன்லாம், அங்க இங்கதான் அப்படி தெரிஞ்சுது, அங்கெல்லாம் ஒன்றும் தீயும் இல்ல ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல, நான் உனத்தி நான் கௌபீனும் அப்படியே தான் இருக்கு, என்னுடைய கமண்டலம் அப்படியே தான் இருக்கு, நான் இன்னொருத்தன் என்னுடைய தானே இந்த பை அப்படியே தான் இருக்குன்னா. அப்போ இப்ப தெரிஞ்சுத, ஒரு கேவலம் கோமணம் போயிடுமே நீ ஓடனடா, இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கே ராஜா அசையாத உக்காண்டிருந்தான். ஏன் தெரியுமா? அவனுடைய தத்துவ ஞானம், அவன் அந்த இறை உணர்வு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுகின்றவன். அதனால அவன் வர வரைக்கும் காத்து பண்ணேனே தவிர, அவன் பணக்காரன்கிறதுக்காகவோ நீங்க ஏழைங்கிறதுக்காகவோ இல்ல. ஏன்னா ஒரு சிஷ்யன் சத் சிஷ்யன், அந்த சத் சிஷ்யனுக்கு அந்த சத் பாத்திரத்துக்கு நல்ல ஒரு கல்வி அறிவை புகட்டணும், அவர் கொடுக்கணுங்கிற ஆசையினாலே தான் இருந்தேனே தவிர உங்களுக்கு கூடாதுங்கிறதுனாலே இல்ல. அதை தெரிஞ்சுக்கோன்னு சொன்ன உடனே அவள்லாம் அந்த வைசம்பாயன முனிவர்கிட்ட அபராத க்ஷமாபணம் பண்ணுகின்றாளாம். இத அவந்த ஜனகருடைய குடிப்பெருமை ரொம்ப சக்தி. அந்த ஜனகருடைய ஆத்ம குணமும் அதை காட்டிலும் இந்த விருத்தாந்தத்திலே நாம பார்த்தோம். சரி, இவள் நான் வளர்த்த பெண், ஒரு பெண்ணோ ஆணோ மிருகமோ பட்சியோ அது எந்த விதத்துல வளர்றதோ அதனுடைய குணாதிசயம் அதே மாதிரிதான் இருக்கும். ஒரே தாய்க்கு ரெண்டு கிளி பிறக்கிறது, ஒரு கிளி ரிஷியாசிரமத்துக்கு போறது, இன்னொரு கிளி கசாப்பு கடைக்காரன் போறது. இந்த கசாப்பு கடைக்காரன் வெட்டு குத்து கைமான்றது. அந்த ரிஷியாசிரமத்துக்கு போன கிளி ஸ்வாகதம் அத்யம் பாத்யம் ஆசமனீயம்ன்றது. இப்போ ரெண்டும் பிறப்புல ஒரே இடத்துல ஒரே தாய்க்கு பிறந்தது, பிறந்தாலும் வெவ்வேறு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டதால், ஒரு கிளி ரிஷியாசிரமத்தில் வளர்க்கப்பட்டதனாலே ரொம்ப சாத்வீகமா எல்லாரையும் வாங்கோ வாங்கோன்னு ஸ்வாகதம் பண்றது, இன்னொன்னு குத்து விட்டு கைமா பண்ணுன்றது இன்னொரு கிளி. அப்போ வளர்ப்பினாலே பாரிதோஷங்கள் எல்லாம் ஏற்படும், வளர்ப்பினாலே அந்த சூழ்நிலையினுடைய வேறுபாட்டினாலே நல்லதோ கெட்டதோ அவளுக்கு போய் சேரும். அதனால நான் வளர்த்த இந்த சீதை அந்த ஆசிரமத்திலே வளர்ந்த கிளி போலே அப்படிப்பட்ட நற்குணமுடையவள். அதனால மம சுதாரம். அதுக்கப்புறம் பிறப்பை விட வளர்ப்பே உயர்ந்ததுங்கிறதுக்கு இந்த கிளி கதையை சொன்னாரா? அதுக்கப்புறம் இவருடைய பொறுமை இருக்கு, அது சொல்லத்தரம் இல்லாதது. அப்படின்னா சொல்லத்தரம் இல்லாததுன்னா அது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா இல்ல, நிரவதிகமா இருக்கு, சொல்ல சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு இருக்கிறதுனாலே என்னாலே சொல்ல முடியாது. எப்படி இவள் என் பெண் மமசுதா, இவள் பூமியிலிருந்து தோன்றியவள், பூமி கொடுத்தவள். பூமி எப்படிப்பட்ட பூமி? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு வள்ளுவர் சொல்லலையா? பார்த்தோம், பூமிய கடப்பாரா மண்வெட்டியை வச்சுன்னு செதைக்கிறான் இல்லையா, அதை வெட்டி வெட்டி இது பண்றான், கொஞ்ச தூரம் வெட்டி அவனுக்கு வேத்து ஊத்துறது, அப்படியே நெத்தி வேறைய வயிற்றுட்டு கீழே பார்த்தா இனிமையான ஊத்து ஜலம், அதுல ரெண்டு கை அள்ளி சாப்பிட்டுட்டு அவன் அந்த தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் இழப்பாடி தெம்பாடி திருப்பி வெட்டுறான். விட்டானாவன் திருப்பியும் வெட்டுறான். இவன் வெட்ட வெட்ட அவனுக்கு நல்ல இனிமையான குடிநீரை கொடுத்து கொண்டே அவனையும் எவன் வெட்டுறானோ அவனையும் அந்த பூமி தாங்கிடு. அப்போ தன்னை சிதைக்கும் அவனையே அந்த பூமி எப்படி தாங்குகிறதோ அதே மாதிரி தனக்கு எவ்வளவு அபச்சாரங்கள் செய்தாலும் அவளை தாங்கிக் கொள்ளக்கூடியவள் இந்த பூமி தேவி. அப்படிப்பட்ட அந்த பூமி தேவி கொடுத்த என் சீதையை மமசுதா அப்படின்னார். அப்புறம் முன்னையே சொன்ன மாதிரி இது ஒரு மனுஷன் கொடுத்த பாயசத்திலேருந்து நீ யோனிஜனாக ஒரு கர்ப்பத்தில் வந்து பிறந்து இருந்தவன், அவ பிறப்பே இல்லாத பூமியினாலே கொடுக்கப்பட்டவள், அதனால உன்னை விட எல்லா விதத்திலேயும் வசத்தியான என் மகள் மமசுதா சஹதர்மச்சரீதவ. இந்த தர்மங்களை பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவி ஒரு புருஷன் உண்டாக்கி இருந்தா அதுல 50% ரெண்டு பேருக்குமே 50% ரெண்டு பேருக்குமே அதாவது சரி பாதி உரிமை உண்டு எல்லா விதத்திலையுமே. நாம என்னமோ சாஸ்திரம் ஒரே மேல் சாகனசம், அது வந்து ஆண்கள் பக்கமே பேசுறது, பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கல அப்படின்லாம் சொல்றோம். இது ரொம்ப தவறானது. வேதத்துல எந்த இடத்துலயுமே அப்படி இல்லை. ஒரு சாதாரண சின்ன வைதிக ஃபங்க்ஷனா இருந்தா கூட மம தர்ம பத்னியா சக அப்படின்னு அவனுடைய பெண்டாட்டியினுடைய பக்கத்துல வச்சுட்டுதான் அவன் அந்த கர்மாவை, எவ்வளவு சின்ன கர்மாவா இருந்தாலும் அதை பண்ணணும். பண்ணும்போது மற்ற பிராமணோத்தவர்களுக்கு அணுகி கொடுக்கும் போது இல்லையா, அப்போ என்ன சொல்றான், எக்கிஞ்சித்து ஹிரண்யதானம் கரிஷ்யேன்னு சொல்லும் போது அவோ நாலு நாளோ எட்டு நாளோ ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாய் எதா இருந்தாலும் அந்த கொலாத்தரத்துல இருக்கிற ஜலத்துல அந்த கூச்சத்தை திருப்பி போட்டு வச்சிருப்பா, அதை நிமித்தி அதனால புரோக்ஷணம் பண்ணணும். அவ புரோக்ஷிச்சாதான் அது செல்லுபடியாகும். இல்லைன்னா இவனுக்கு தானம் பண்றதுக்கு அருகதையே இல்லாத போயிடும். இது ஏன் வச்சிருக்குன்னா, ஒரு கணவனுக்கு சம்பாதிக்கிற உரிமை மட்டும்தான் வேதம் கொடுத்துருக்கு, செலவழிக்கிற உரிமையை வேதம் கொடுக்கல. அது பெண் கையில தான் இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் பண்றோம் இல்லையா, 38,483 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அவைகள் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு மறுநாள் இங்கேருந்து நாங்க இதுல இருந்து படம் வந்து அங்கே இருந்து பாரிஸ் போறதுக்கு ட்ரெயின் பாஸ் கூட அவை கொடுக்கணும் வாங்கிட்டு வரணும். இப்படி இன்னைக்கு ரொம்ப பேர் இப்படித்தானே இருக்கும். அதனால அது இந்த காலம் இல்ல, வேத காலத்துல இருந்தே அது அப்படிதான் அப்படித்தான் சொல்றது. எதுக்காக அப்படி வச்சிருக்குன்னா, இவன் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்திருக்கான். ரொம்ப பட்டாடோபமான விருந்து, அது வைத்திய ஃபங்க்ஷன் ஒண்ணும் இல்ல, பிள்ளைக்கு பூணல் போடுறான், உபநயனம். இந்த உபநயனம் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க வைதிகமான ஃபங்க்ஷன். இதுக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரமா பட்டாடோமா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா தன்னுடைய ஸ்டேட்டஸ மற்றவாளுக்கு பறைசாற்றணுமே, அதுக்கோசரம் அந்த மாதிரி பண்றான். பண்ணும்போது அந்த வாத்தியாருக்கு தட்சணை எவ்வளவுன்னு, அப்போ இவன் இவ்வளவு செலவு பண்ணாலும் எப்பவுமே அது வாத்தியார்த்த வரும்போது அந்த சுஷ்கம் வரும். அனுப்பிய எதுக்கு 10 ரூபா கொடுக்கணும், 1 ரூபா கொடுத்தா போதுமே, எத்தனா கொடுத்தா போதுமே, இப்படியான நிலைமை. அப்போ இவ பாப்பா 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாண மண்டபம் புக் பண்ற, இவரு நல்ல பிராமணன், இவ்வளவு தூரம் வராட்டு வராட்டுன்னு இந்த தொண்டை தண்ணி போக 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் உதகசாந்தி சொன்னாலே அவளுக்கு வெறும் 100 ரூபா வைக்கிறிய படுபாவி, 1,500 ரூபாயா 1,000 ரூபாயா அப்படின் பாலம். இல்லைன்னா அவ புரோக்ஷிக்க மாட்டா. இவ புரோக்ஷணம் பண்ணலன்னா சொல்ல முடியாது, கொடுக்க முடியாது. அதனால அவ சொன்னா அங்க வச்சே ஆகணும், மனையில 2வது பேச்சே கிடையாது. இது இதுவே தனக்கு வேணுங்கிறவளுக்கு அனாவசியமா செலவு ஊதாரித்தனமா பண்ற ஆம்படியானா இருந்தான்னு வச்சுங்க, என்ன புள்ள அதை விட்டு சொத்து கொள்ளையா போறது, எதுக்கு 1,000 ரூபா வச்சிருக்கேன், 100 ரூபாய் போறோம் படம். அவ 100 ரூபான்னு சொன்னா அது கடைசியில் 100 ரூபா தான், ஏன்னா சாஸ்திரம் அப்படிதான் வச்சுட்டு இருந்த பத்தி நீங்க எதை புரோக்ஷிக்கிறாளோ அதுதான் கொடுக்கணும். அப்போ அவ 100 ரூபா இருந்தா தான் புரோக்ஷிக்க போறா, அதனால அதுதான் கொடுக்கணும். அப்போ எங்க புருஷன் சிக்கனமா வாண்டாத இடத்துல இருக்கானோ அவனை அறிவூட்டி நல்ல விஷயங்களுக்கு அதிகமான நற்காமங்களுக்கு செலவிடும்படியாக பண்ணியும், ஊதாரித்தனமா வேண்டாத விஷயத்துல அதிகமா செலவு பண்ண ஆரம்பிச்சான்னா அவனை இழுத்து பிடிச்சு அதுக்கு கொஞ்சமா பண்ணி இது அனாவசியம்னு சொல்லி அவனை அறிவூற்றவளும் வேதகாலம் முதற்கொண்டு தற்காலம் வரை அந்த மனைவி தான். அதோ பாரு, உனக்கு மனைவியா வரப்போறாளே மாம சுதா என் பொண்ணு, அவ அப்படிப்பட்டவள். இதுல சகதர்ம சரீதவன் இருக்கு. அப்படின்னா என்ன, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தா அந்த ஆணும் சரி பெண்ணும் சரி புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே சம அருகதையுடையவர்கள், ரெண்டு பேரும் 50-50%. என்னது கிராக் ஜாக்கா, 50-50%? என்ன இல்லை, அதாவது தர்மத்தை நடத்தி செல்வதிலே இருவரும் சமமானவர்கள். இப்போ ஒரு ரெட்டமாட்டு வண்டி போறது, ஒரு மாடு செண்டிதனம் பண்ணிதுன்னா அது செக்கு மாதிரி சுற்றி இருக்குமே தவிர மேல போகாது வண்டி. அந்த மாதிரி கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து இழுத்தாதான் அந்த வாழ்க்கைங்கிறதான அந்த வண்டி சக்கரம் உருணும், அது சுகமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவத்தோட போனாதான் நன்னா இருக்கும். முரண்டு பிடிச்சா யாரு யார் ஒருத்தர் முரண்டு பிடிச்சாலும் புருஷனோ கொண்டாட்டியோ யார் முடிச்சாலும் அது அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா இருக்கும். அதனால 50% தர்மம்னு சொன்னாலே சரி தவ ரெண்டு பேருக்கும் சமம்னு சொன்னாலே என்னன்னா, சில சாஸ்திரம் ரொம்ப அழகா சொல்லிச்சு, புருஷன் பண்ற புண்ணியத்தில 50% கொண்டாட்டிக்கு போயிடும், மனைவிக்கு போயிடும். ஆனா புருஷன் பண்ற பாபத்துல கொஞ்சம் கூட அங்க போகாது, இவனே தான் 100% வச்சுக்கணும். அவ பண்ற பாபத்துல 50% இவனுக்கு வந்துடும், அவ பண்ற புண்ணியத்துல ஒண்ணும் இவனுக்கு வராது. அப்போ ஏன் பெண்களை கட்டுப்பட்டியா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருந்தான்னா, அவர்கள் வெளி உலகத்திலே வந்து பாபம் செய்தால் அந்த பாபமானது தன்னை சாரும். அதனால அவளை வசதியா உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேம்மா, நீ வெளியில வந்து எனக்கு பாபத்தை சேர்ப்பிக்காத, நான் நல்ல செஞ்சு உனக்கு புண்ணியத்தை சேர்ப்பிக்கிறேங்கிறதுனாலதான் பெண்களை கட்டுப்பட்டியா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே ஒரு சமுதாயத்துல ஆனா வீட்டுக்குள்ளேயே வச்சதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். இதை நாம புரிஞ்சதுல சரியா, அது என்னமோ மேல் சாவனசோ இவாளுக்கு இதுன்னு இல்லை. ஏன்னா சாஸ்திரம் என்ன அழகா சொல்றது பாருங்க, புருஷன் பண்றத புண்ணியத்தில 50% அவளுக்கு போகும். அதனால அவ என்ன நல்ல ஆம்படையாளா இருந்தா என்ன பண்ணுவா, சந்தியாவதனம் பண்ணுங்கோ ஆராதனம் பண்ணுங்கோ இல்லன்னா சோறு கிடையாதும்பா. ஏன் இவ சந்தியாவதனம் பண்ணி இது பண்ணான்னா அவளுக்கு 50% புண்ணியம் போய் சேர்றது, ஆறாம் நற்கர்மம் பண்ணான்னா அவளுக்கு 50% போறது இல்லையா. அதனாலே சொல்லுவா, அதே மாதிரி கொண்டாட்டி பாவம் பண்ணா இவனுக்கு ஃபுல்லா இந்த புருஷம் கொண்டாட்டி கொத்தர் கொத்தர் சண்டை போட்டு வச்சுக்கிறா பாருங்க, அதுல எல்லா குடும்பத்தையும் நடக்கிறதுதான், அது அடியனுடைய ஆத்திலேயும் உண்டு. அப்ப என்ன பண்ணுவேன், வாய் மூடி மௌனியா போடுங்க. ஏன்னா அவ அவ்வளவு திட்டுறா, இவன் வாய் மூண்டு குத்துக்கல்லாட்டம் போறானே என்னன்னா, சாஸ்திரம் படிச்சுவா அப்படிதான் பண்ணுவான். ஏன்னா இப்போ நாம வாய திறந்தோம்னா நமக்கு காட்டிலும் பெருசா கத்த ஆரம்பிப்பா, இன்னும் நிறைய நம்மள வெய்ய ஆரம்பிப்பா, அப்ப இன்னும் அதிகம் பாபம் பண்ண முடியாகும். அவ அதிகம் பாபம் பண்ணா அதுல பாதி நம்ம சேர்ந்தது இல்லையா, வாய மூண்டு போனோம்னா அந்த பாதி வந்து பாவத்துல நமக்கு இல்லாத இருக்கலாமே. இது அடியன் கை தட்டுறதுக்காகவும் இதுவோ சொல்லல, இது வாஸ்தவம் சத்தியம். ஏன்னா அந்த எத்தனை நாளி இப்ப சிவத்த பாத்தியே கத்துற மாதிரி நீ பாட்டு கல்லு மாதிரி உக்காண்டிருந்தேன் வச்சு, எத்தனை நாள் அவளுக்கே போரடிச்சு போய் விட்டுடுவான். அப்போ உன்னுடைய பாபமானது இதாகும். இது எதுக்காக அடியன் சொல்ல வரேன்னா, அந்த பண்டை கால வாழ்க்கை முறை அது சகதர்ம சரீதவான்னு கல்யாணத்துல ஏன் சொல்றா அப்படின்னா, அவளை கண்ணும் கருத்துமா அவ்வளவு அழகா அந்த புருஷன் பார்த்துக்கணும். ஏன்னா உன்னுடைய சுக துக்கத்திலே இவள் பாதி பங்கேற்பவள். இப்போ இதே சீதை எடுத்துங்கோ, வனவாசத்தும் போது நீ போ வனத்துக்கு காய் கிழங்கோ எத்தையோ தின்னு கீழே கட்டாந்தரையில படி, எனக்கு அவசியம் இல்லை, நான் ஜனக மகாராஜா என்ன அவ்வளவு அழகா அற்புதமா வளர்த்தவர், அந்த பஞ்சனையிலேயே பள்ளி கொண்டவள், நீ போ எங்க வேணா, உங்க அப்பா பிதிர்வாக்கிய பரிபாலனும் உனக்கு தானே தவிர எனக்கு ஒண்ணும் இல்ல, சீதைய காட்டுக்கு போகணும் தசரதன் சொல்லல இல்லையா, வரமே எப்படி ராமன் காட்டுக்கு போனோம் தானே, அடிசூர் உலகமெல்லாம் பரதனே யாழ நீ போய் கழுகும் சிலையாகி கூணியின் நீ புண்ணிய நதிகளாடி ஏழிரண்டாண்டு எல்வாவென் ரியம்பின நரசனாள்னு கைகேயி ராமன் சொல்லும் போது, பரதன் நாட்டையாளனும் நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு தானே, சீதைய போகணும்னு சொல்லலையே. இருந்தாலும் அவையேன் சொன்னா அவையே போனான்னா, அது ராமன் எடுக்கும் இடமே அயோத்தின்னு நினைச்சா. புருஷன் எப்படி இருக்கானோ அவன் மனம் போனாத அவனுக்கு சுஷ்ரூஷ பண்ணி கைங்கரியம் பண்ணி அவனோடையே இருக்கணும்னு நினைச்சா, அது பதிவிரதா ஸ்ரீனுடைய ஒரு உயர்ந்த பண்பு, அதுதான் அங்க சீதையினுடைய நிலை. ராமனுக்கு சுகம் இருந்தபோது அரண்மனையில அவனோட இருந்தோம், இப்ப ராமனுக்கு கஷ்டம் வரும்போது நான் போமாட்டேன்னு சொன்னா சகதர்மத்தை சரீதவேன்னு எங்க அப்பா சொல்லி கைய பிடிச்சு கொடுத்தாரே அதுக்கு அர்த்தம் இல்லாத போடும். ஏன்னா உன்னுடைய சுகதுக்கங்களிலே சமபங்கு நான் ஏற்கிறேன்னு சொன்னா அந்த சமபங்கு நிஜமா கஷ்டத்திலேயும் ராமனுடைய கஷ்டத்திலேயும் சமபங்க ஏற்க தயாரானவள் என் பெண், அதனாலே மம சுதா. அதுக்கப்புறம் இவள் புண்ணியத்தில 50%, பாபத்தில் இல்லை, இப்படிலாம் சாஸ்திரம் சொல்றது. அது மட்டும் இல்லை, சரணாகதியிலே மிதுனமே பிராப்தியம், பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்த ஏக திருவோலக்கத்திலேயே அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற நிலை இருக்கு பாருங்க. அதுலேதான் ஒரு ஜீவாத்மா பரமாத்மாட்ட சரணாகதி பண்ணிக்கணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. அதனால சீதையிட்ட தனியாவோ இல்ல ராமனிடத்துல தனியாவோ பண்ணிக்கூடாது, மிதுனமே பிராப்தியம். அதனாலதான் அந்த பங்குனி உத்தரத்துல ரங்கநாதனும் ரங்கநாயகி பிராட்டியும் ஏக திருவோலக்கத்துல அந்த கவ்யத்திரைய மண்டபத்துல தொழுவிச்சிருக்கும் பொழுது நம் ராமானுசர் பாஷ்யக்காரர் தன்னுடைய சரணாகதியான கத்திய திரயத்தை அங்கே நுட்டிக்கிறார். சரணாகதி கத்தியத்தை, ஸ்ரீரங்க கத்தியத்தை, வைகுண்ட கத்தியத்தை அங்கே அனுசந்திக்கிறார். என்ன காரணம்? மிதுனமே பிராப்தியம், இரண்டு பேரும் சேர்ந்த சேர்க்கை இருக்கே எம்பெருமானின் எம்பிராட்டியும், அந்த சேர்க்கையே இந்த சரணாகதி பண்றவனுக்கு நோக்கம், அதனாலே பண்ணார். இப்ப இங்க ஒரு சந்தேகம் வரும், சுக்ரீவன் சரணாகதி பண்ண போது சீதை அசோகவனத்தில் இருந்தார், ராமன் மட்டும் விசிங்கத்தில் இருந்தார். அப்போ அது ஆரண்ய காண்டத்தில் நாம பார்க்கிறோம், கிஷ்கிந்தா காண்டத்தில் பார்க்கிறோம். அந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் எங்க சீதை வந்தா? சீதை தான் ராவணன் அந்த நாசிக்கிலேருந்து கோதாவரி தீரத்திலேருந்து அவளை கவர்ந்துட்டு போயிட்டானே, அதுக்கப்புறம் சீதை இல்லையே. இந்த விபீஷ்ண சரணாகதி, சுக்ரீவ சரணாகதி, இப்ப மிதுனமே பிராப்தியம், இதுலதான் பண்ணணும். பெருமாள்கிட்ட தனியாவோ பிராட்டிட்ட தனியாவோ பண்ணினா செல்லாதுன்னு சாஸ்திரம் சொல்லும் போது இந்த இரண்டு சரணாகதிகளும், சுக்ரீவனுடைய சரணாகதியும் விபீஷ்ணனுடைய சரணாகதியும் எப்படி ஏற்புடையதாக நம் பெரியவர்கள் இன்றளவும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் சொல்கிறார்கள், இது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு நம் ஆச்சாரியர்கள் அருமையான ஒரு சமாதானத்தை சொல்றார். சுக்ரீவன் அந்த ரிஷிமுக பருவதத்துல வாலிக்கு பயந்துட்டு கீழே போன அடிச்சுடுவான், அதனால அங்க சுக்ரீவன் இந்த பக்கம் ஜாம்பவான் இந்த பக்கம் ஆஞ்சநேயன் மூணு பேரும் முக்கோணமா உட்காண்டிருக்கா. மேல புஷ்பகுமானத்துல சீதைய கடத்திக்கிண்டு ராவணன் போறான், போகும்போது தன்னுடைய முந்தானியை கிழிச்சு அதுல தான் போட்டுருக்கிற நகையெல்லாம் கட்டி இந்த மூணு பேருக்கு நடுப்புற போட்டா. அந்த ராமன் இங்க கிஷ்கிந்தைக்கு வந்தபோது அதை காட்டுறான், இது பாரு ஒரு அபலஸ்ரீ ரொம்ப அழுதுகின்றே இதை போட்டோ புஷ்பகுமாரத்தில் போனா, ஒருவேளை இது உன் நீ தேடி வந்திருக்கிற உன்னுடைய கொண்டாட்டி சீதையினுடைய நகைதானா பாருங்க. அந்த மூட்டையை பிரித்து பார்க்குறான், பார்த்தா ஒன்று எல்லாமே நகை சீதை போட்டுருந்தது, அப்படியே உருகி உருகி உருகி நிற்குறிய அழகான். அப்போ லக்ஷ்மணாத பத்தியா, அவள் தலையில போட்டிருந்தாள் பிச்சோடா பத்தியா, அவ இதில் கட்டிருந்தாள பத்தியா என்னதாகிறான், எனக்கு தெரியலையே அண்ணா தெரியலையே அண்ணான்றான். கடைசியில அவ காலில் போட்டுருக்கிற கடகம் வருது, ஆ இது மன்னிதான்றான். அப்போ எவ்வளவு நிஷ்டூரமா நீ என்னை பெண்டாள பார்க்கிறாயான்னு திட்டிட்டு போனா அந்த ராவணன் அவளை கொண்டு போறதுக்கு முன்னால அந்த மாரீச மான் வந்து ஹே சீதா ஹே லக்ஷ்மணான்னு ராமன் குரல்ல சொல்லும் போது அப்படி இருந்தவள் இவன் சொல்றான், எவ்வளவு அற்புதமான வால்மீகி காண்பிக்கிறான் பாருங்க அந்த இடத்துல, ஒரு ஒரு நகையா காண்பிக்கிறான், இது தெரியலையே எனக்கு தெரியலையே எனக்கு அடையாளம் தெரியலையே இது மன்னிதானா எனக்கு தெரியலையேங்கிறான். ஆனா கடைசியில் அவள் காலில் இருக்கிற கடகம் தண்டைய பார்த்த உடனே ஆ இது மன்னிதான் அப்படின்னா என்ன, காலை தவிர அவனுடைய திருஷ்டி அவனுடைய பார்வை சீத்தை மேல எந்த வகையத்திலும் போலங்கிறத ஒரு மறைமுகமா வெளிப்படுத்துறான் வால்மீகி. அது கவியினுடைய சாதுரியம். அப்படிப்பட்ட உத்தம சீலனை அவ பெற்றார். அதனால அதுக்கு உண்டான தண்டனையும் அவ அடைஞ்சான்னு வச்சுக்கோ. இப்போ நம்மளுடைய விஷயம் என்ன, மிதுன பிராபியத்தை தானே சரணாதி பண்ணணும், சுக்ரீவ சரணாதி செல்லுமா செல்லாதா? இப்போ அந்த இத மூணையும் போட்டுட்டு என்னை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் ஆசீர்வதிச்சுட்டு போறா சீதை புஷ்ப விமானத்துல போகும்போதே கண்ணீரும் கம்பலையுமா. அப்போ பின்னாடி அவளுடைய அனுகிரகம் முதல்லயே பெற்றிருந்தான், அதுக்கப்புறம் ராமன் வந்தான். இப்போ மிதுன பிராபியம் ஆயிடுச்சா இல்லையா? பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருடையதான ஒரு நல் மதிப்பை இவன் சம்பாதிச்சுட்டானா இல்லையா? சுக்ரீவன் அதே மாதிரிதான் விபீஷணன். ஏ குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காண்டே என் ராஜ்யத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, புரட்டு போயிடு அப்படின்றான். அப்போ அந்த வானவெளியில தன்னுடைய சாரணர்கள் நாலு வேலை நாலு ராட்சசாலை ஆயிடுச்சு வானவெளியில வரான். அப்போ அந்த விபீஷணனுடைய பெண்ணான அவ தானே அங்க காவலுக்கு இருக்கா திருஜடை. அந்த திருஜடைய இது யாரு மேல ஒரு ஜோதிஷ் தெரியறது, இந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம், ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ராட்சச ராஜ்யத்திலே இப்படிப்பட்ட சாத்தியமான ஒளிவட்டம் ஏற்படுறதே இது என்னன்னு கேக்குறா. ஒண்ணுமில்ல, இது எங்க அப்பா விபீஷணன் மாதிரி நாடு கடத்திட்டான், அதனால லங்கையில உதறிட்டு வெறுந்தையனா போறார், எங்க அப்பா போறார், ஒரே ஒரு நல்ல ஆத்மா இந்த லங்கையில இருந்தது, அந்த இதுவும் இப்ப புரட்டு போயிடுச்சு, இது லங்கைக்கு இனிமே அழிவு காலம் தான், நான் முன்னால இது பார்த்த மாதிரின்னு இவ தன்னுடைய கனவு கண்டாலியா திருஜட அத்தையும் சொல்றா. அப்போ அவ சொல்றா இவர் ராமன்கிட்ட சேர போறான்னு சொல்றாலும் சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும்னு பிராட்டி ஆசீர்வசனம் பண்றா. அதனால விபீஷண சரணாகதியிலேயும் பிராட்டி முதன் முதலிலே அனுகிரகம் பண்ணா, சுக்ரீவ சரணாகதியிலேயும் முதல் முதல் அனுகிரகம் பண்ணா. அப்போ ரெண்டிலையுமே அனுகிரகம் பண்ணிருக்கிறதுனாலே அங்கே மிதுன பிராப்தியம்னு வச்சுக்கிறதுல எந்த விதமான தடையும் இல்லை. பிரதீச்சையே நாம் அடுத்த பதம் பெற்றுக்கொள் வாங்கிக்கோன்னு அர்த்தம். தே உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என் மகளின் சீதையின் கையை நீ பிடித்துக்கொள். இவர் கன்னிகை தானம் பண்ண அவன் அவனுடைய பாணி கையை கிரகணம் பண்ணிக்கிறான், பிடிச்சுக்கிறான். அப்போ தானத்திலே சிறந்தது கன்னியாதானம். கன்னியாதானத்துக்கு அப்புறம் தான் அன்னதானம். ஏன்னா ஒரு கன்னிகையை தானம் பண்ணா சாஸ்திரங்கள் சொல்றது அது அவ்வளவு வசதியானது. விஸ்வாமித்ரன், வசிஷ்டர், சதானந்தர், தசரதன், ஜனக மகாராஜா இப்படி இத்தனை பேர் அடங்கியிருக்கிற சபை இருக்கு. எல்லாரும் பெண் வீட்டுக்காரா பிள்ளை வீட்டுக்காரா ரெண்டு பேருமே ரொம்ப வசந்தரா. நாரதர் பாக்கிறார், என்னடா தாலி கட்டியாச்சு இதாச்சு மேல் கொண்டு வைகி காரியம் ஆகிட்டு இருக்கு, ஒரு சண்டையுமே இல்லையே, ஒரு கேரளம் காப்பி நன்னாலேன்னு கூட ஒரு பய சண்டை போடலையே, கல்யாணத்துல சண்டை இல்லைன்னா அது விசேஷமா இருக்காதே, நம்ம எப்படியாவது ஒரு கழகத்தை உண்டு பண்ணி சண்டையை உண்டி பண்ணணும்னு நினைக்கிறார். உடனே நேரா லங்காபட்டினத்துக்கு போறார். அங்க பாரு சீதை கல்யாணம் பண்ணி போறார். அப்போ அந்த அந்தப்புறமானது தெற்கு பக்கத்துல இருக்கு மணமேடைக்கு. அப்ப அவ தெற்குலேருந்து வடக்கு நோக்கி வருவா, நீ அப்ப போனீங்கன்னா அவளை கவர்ந்துக்கலாம். அதே மாதிரி சூர்பனை கேட்ட போறார். அவ இந்த ராமன் தங்கி இருக்கிற அரண்மனை இருக்கே, ஜனக மகாராஜா தசரதன் மகாராஜாக்கு கொடுத்துருக்கானே இப்போ தங்கறதுக்கு அந்த இடம், அந்த அரண்மனை இந்த இதுக்கு வடக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ அந்த திருமண மண்டபம் தெற்கு பக்கத்துல இருக்கிறதுனால அவன் வடக்கேந்து தெற்க வருவான். அப்போ நீ போய் கவர்ந்துக்கலாம். அப்படியே இந்த ராமனை நீ தூக்கின்னு வந்துரு, இங்க சீதையை நீ தூக்கின்னு வந்துரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சொல்றான். இவ கொஞ்சம் லேட் ஆகிற வந்தா அந்த திருமணத்தில் அவ ரெண்டு பேரும் போய் உக்காண்டாச்சு. இவ இங்கேருந்து வரா, சூர்பனக சீத வேஷம் போக்குந்து வரா, ராவணன் ராமன் வேஷம் போக்குந்து வரான். ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் கட்டி பிடிச்சிக்கிறா. அப்புறம் என்ன மிருதுவா இருக்கணும், ராட்சச சீதம் மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டு அழைத்து விடுகிறான். அண்ணான் ராவோ அப்பதான் தெரியுது இவ சூர்பனகன்னு. ஐயோ இந்த நாரதன் நம்மளை ஏமாத்தி விட்டானே, எங்கடா நாரதன் புடுறாங்க. அந்த மாதிரி இந்த கல்யாணத்துல கலாட்டாவே இல்லையேன்னு ஒரு கலாட்டா உண்டு பண்ணாராம் நாரதன். இது பௌராணிக கதை, இதுக்கு எங்க இதுன்னு சொன்ன வடநாட்டுல இருக்கிற ராமாயணத்துல யாரோ ஒருத்தர் பிச்சேர்க்கையா எழுதியிருக்கா, சும்மா வெறுமை கல்யாணம் இது இதுன்னு சொல்லிட்டு போனா அதுல கொஞ்சம் தமாஷ் இருக்கணுமோ அதுக்காக. அதுக்கப்புறம் மாங்கல்ய தாரணம் ஆறுது. பெண்ணாத்துவாத்தியார் சதானந்தர் முதல்ல எழுந்து அந்த சீதையினுடைய கோத்திர பிரவரத்தை எல்லாம் சொல்லணுமோ அப்ப சொல்றார். யஜுர்வேத சாகா அத்யாயனீ ஆங்கீரச ஆயாஸ்ய கௌதமத்ரயார்ஷேய பிரவரான்வித கௌதம கோத்ரோத்பவாம் சதுர்தச புவனாதீஸ்வரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயிகாம் தத்வஸ்வரூபிணி சந்திரவம்ச பிரதீபிகாம் சரணாகத வத்சலாம் வேதிக போதிதாம் பத்மாலங்கிருத கரகமலாம் கலஹம்ச காமினீம் இந்தீவர ரோசனாம் திவ்ய சத்வஸ்தர பூஷணாம் ஹரிச்சந்தனலிப்த புஜாந்தராம் வித்யுத் பிரபாம் விசாலாட்சீம் ஸ்னிக்த குஞ்சித மூர்த்தஜாம் ஹம்சாங்கித சௌமேன கிஞ்சித் பீஜேன சம்ருதாம் ஜகன்மாதரம் நிமிவம்ச உத்பவாம் ஸ்வர்ணரோம மகாராஜவர்மணஹானப்த்ரீம் ஹ்ரஸ்வரோம மகாராஜவர்மணப்பௌத்ரீம் ஜனக மகாராஜவர்மணப்புத்ரீம் ஸ்ரீ சீதாநாம்னீம் சாக்ஷாத் லக்ஷ்மிஸ்வரூபிணீம் இமாம் கன்யாம். இந்த சீதனுடைய கோத்திர பருவத்தை சொல்றார் சதானந்த இந்த அகலியினுடைய பிள்ளை. அதே மாதிரி அங்க வசிஷ்டர் எழுந்து கம்பீரமா ராமனுடைய கோத்திர பருவத்தை பிள்ளையாத்து வாத்தியாரோனோ அவர் சொல்றார். யஜுர்வேத சாகாத்யாயினே வாசிஷ்ட மைத்ரா வருண கௌண்டன்யத்ரயார்ஷேய பிரவரான்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாய திரிபுவனதீசாய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய க்ஷீராப்திவாசினே தத்வ அதீதாய சச்சிதானந்தமூர்த்தயே சூரியவம்சபாவனாய அகில ஜகத் ஆனந்தகாரகாய சரணாகத வத்சலாய கௌசல்யானந்தவர்தனாய காட்டகாட்டகேயோதகாய ஸ்ரீ பாதரேணுபாலித கௌதம கலத்ராய பரமபாகவத அர்ச்சிதாய கண்டீகிருத திரிபுர சாபாய ஜாதுஜன நிவாச விருக்ஷாய லக்ஷ்மணாக்ரஜாய ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபஹார கனக கேயூராதி திவ்யாபரண பூஷிதாய வைஜயந்தீ வனமாலா சோபிதாய இஷ்வாகுவம்சே உத்பவாய நாபாகவர்மணப்னத்ரே அஜமஹாராஜவர்மணப்பௌத்ராய தசரத மகாராஜவர்மணப்புத்ராய ஸ்ரீராமச்சந்திரவர்மணே சாக்ஷாத் நாராயணஸ்வரூபாய வராயன்னு சொல்ற. அதுக்கப்புறம் இந்த மேற்கொண்டு அந்த சப்தபதி ராஜஹோமம் பிரவேசஹோமம் சேஷஹோமாதிகள் எல்லாம் கிரமேண இப்ப மந்திரம் சொல்லி சொல்லணும், அதுக்கு அவகாசமும் இல்லை, அது அதுக்கப்புறம் அர்த்தமும் சொல்லணும், அதுக்கும் அவகாசம் இல்லை. இப்போ இந்த ஹோமாதிகள்லாம் முடிஞ்சு இப்ப நாலு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. நாலு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த சீதையினுடைய ஏற்றத்தை எப்படி சொல்றதுன்னா, சாது சாது இதி தேவானாம் ருஷீனாம் வததாம் சதா தேவ துந்துபி நிர்கோஷா புஷ்ப வருஷ மகான் அபூத்துன்னு. அந்த மேலேந்து தேவர்கள் பூமாரி பொழிந்தனராம். வானவர் பூமழை மன்னவர் பொற்பூ ஏனையர் தூவும் இறங்கு ஒளி முத்தம் நான் தகு நாள் மலர் என்ற இவை தம்மால் நீன் நகுவானின் விளங்கியதிப்பார்னு. அங்கே கம்பநாட்டாழ்வானுடைய அருமையான இது. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே ஜனகர் எழுந்து அந்த சபையில சொல்ற, ஹே ராமா, நீ இதுவரைக்கும் கௌசல்யா ராமனா இருந்த, என் பொண்ண கொடுத்துட்டேன், உனக்கு கல்யாணம் ஆச்சு, இனி நீ எப்போதும் சீதாராமன் தாம்போ. அவ சொல்றதையே நீ கேட்டு இருக்கணும், அதனால சீதாராமன் ஆயிட்டேன்னாலாம். இந்த காத்தால எழுந்த உடனே பதிவிரதைகளை துதிக்கணும்னு சொல்றது. பதிவிரதா மகாபாகா சாயேவ அனுகதா சதா இத்தித்வா பிராக்ஷி பத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததான்னு. அந்த சீத ஒரு பதிவிரதேங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுனா, அகல்யா திரௌபதி தாரா சீதா மந்தோதரி ததா பிராகஹ காலே ஸ்மரேத் நித்யம் மகாபாதக நாசினீ. அதாவது காத்தால துயிலெழுந்த உடனே அகல்யை திரௌபதி தாரா சீதா மந்தோதரி இந்த ஐவரையும் பதிவிரதைகள். இப்போ இந்த அஞ்சு பேருக்குமே நிறைய களங்கம் இருக்கு இல்லையா. அகல்ய இந்திரன் ஆசைப்பட்டு இது பண்ணி அவ கல்லானா. திரௌபதி ஒத்தனுக்கு அஞ்சு பதி. தாரா முதல்ல சுக்ரீவனோட இருந்தா, அதுக்கப்புறம் வாலியோட, திரும்பவும் சுக்ரீவனோட. இது அவ்வளவு ஏற்புடையதா இல்லையே, இது பதிவிரதான்னு எப்படி சொல்ல முடியும்ல அப்படின்னா, சீதா ராவணனுக்கு அவர் இருந்து போனான் இல்லையா, அவ அக்னி பிரவேசம் பண்ணா, இப்படி எல்லாம் நிரூபிக்க தெரிந்ததா இருந்தது. அதே மாதிரிதான் மந்தோதரி கதை. இப்படி இந்த பிராத்த காலத்துல காத்தால வேளையில இந்த உத்தம கன்னிகளான இந்த அஞ்சு பேரையும், அது பதிவிரதா ஸ்ரீகள் அவர்கள், அவர்களை நாம மனசால ஸ்மரிச்சோம்னா நினைச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்ட அந்த சீதையும் அந்த உத்தம ஸ்ரீயில் ஒருவராக ஆனாள்னு சொல்லி இன்றையதான உபன்யாசத்தை இத்தோட அடியே தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.